கோமல பொம்மல ஸ்ரீ சபரிமல சுவாமியே ஐயப்போ சுவாமியே ஐயப்போ கோமல பொம்மல ஸ்ரீ சபரிமல தன்னில் மையம் கொண்ட ஐயனே உன்கரம் ஆசியை பெய்யுமே வையமும் பூவடி காவடி தூக்குமே பொன்னம்பலத்தடி வீட்டுக்கு ஒரு குடி உங்கப்பனே எங்கப்பனே இந்த மண்ணு மனம் வெறும் சித்தனே பூமல பொம்மல ஸ்ரீ சபரிமல தண்ணில் மையம் கொண்ட ஐயனே உங்கரவாசியை பெய்யுமே வையமும் பூவடி காவடி தூக்குமே சாமிக்கு பக்கமா மூலக்கூலம் சொன்ன ஐயனே சொல்ல சோகம் கண்டும் சாமி மோகம் கண்டும் குறி சொல்லி அருள் செஞ்ச சாமியே இந்த கொடுப்பன உன் அருள் சரணமே சுவாமி பூமல பொம்மல ஸ்ரீ சபரிமல தண்ணில் மையம் கொண்ட ஐயனே உன் பூங்கரவாசியை பெய்யுமே வையமும் பூவடி காவடி தூக்குமே வாழ்வது தாழ்வது அன்பனே பொன்னையும் பொன்னையும் மண்ணையும் தேடுது புத்தி கெட்ட ஒரு மனந்தான் பொன்னையும் பெண்ணையும் மண்ணையும் தேடுது புத்தி கெட்ட ஒரு மனந்தான் அது உன்னையும் என்னையும் சேர்ந்தது போல் தினம் ஏமாத்திடும் கெட்ட குணந்தான் தன்னை பெரிதெனும் எண்ணம் கீழே சொல்லு என்னை உணர்ந்த என்னாதனே என் உள்ளில் இருக்கிற ஜீவனே பூமல பொம்மல ஸ்ரீ சபரிமல செய்யுமே வையமும் பூவடி காவடி தூக்குமே சபரி